தயாதேவனுடைய ஒரு கருணை, அதனால பகவான் நம்மளை காப்பாற்றான். தயாதேவி உணர்வில்லை, எப்படியாவது பெருமாள் நம்ம பார்த்து தெரிவித்து வருகிறார். பகவானுக்கு 1008 குணங்கள் இருந்தாலும் சில சமயம் அவனுக்கு எப்பவாவது கதாசிதை கருசதீகின்னர் பட்டர், எப்பவாவது அவனுக்கு கொஞ்சம் கோபம் வரதான் வரும், வராது எப்பவாவது வரும். அப்ப கூட தகச்சின் நாபராஜரையும் பிராட்டி அவன் சாந்தப்படுத்துறான் பட்டர் சொன்னார்கள். அதே மாதிரி இன்னைக்கு 72வது ஸ்லோகம் ஆரம்பம், விஷகிரி பத்தேர் ஹிருத்யா விஸ்வாவதார சகாயினி க்ஷபிதி நிகிலாவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா புவன ஜனனி பும்சாம் போகாபவத்யாயினி விதமதி பதே வித்யம் நித்யாம் கிருபரிசு தயேஸ்வயாம். சாஸ்வதமான திருமணி ரூபங்கள் லாவண்யங்கள் இதெல்லாம் தெரிவித்து பலவிதமாக எம்பெருமான விஷயிருக்கா விஷகிரி பத்தேர் ஹிருத்யா விஷபாத்ரி, சிம்மாத்ரி, விஷபாத்ரி, கருடாத்ரி, அதுல விஷபாத்ரின்னு எல்லாம் ஒண்ணுதான், சீனவாசம் இருக்கக்கூடிய 7 மலைகள். அதுல விஷகிரி பத்தேர் ஹிருத்யா விஷபாத்ரியுடைய பத்தியான சீனிவாசனுக்கு ரொம்ப வேண்டியவள். விஸ்வாவதாரம் சகாயினி, ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவள் சகாயமா இருக்கான். எப்படி பிராட்டி ஒவ்வொரு அவதாரம் கூடிய அவதரிக்கிறாரோ லட்சுமி பிராட்டியா, அதே மாதிரி தயாவும் வர்றதில்லை. அவதாரம் பண்ணி அதுக்கான உபயோகம் பண்ணணும் பகவான், அதுக்கோசமே கூட வரா. அதனால நமக்குடைய பாபங்கள் எல்லாம் போறது. க்ஷபிதே நிகிர அவத்யா, நம்ம தோஷங்கள் எல்லாம் போறது, அனிஷ்டங்கள் எல்லாம் போக்குறா. பாபத்தை போட்டிதான் பகவான் கிட்ட முடியும். பாபம் எப்படி போகுது? பிராட்டி முதல்ல மனசு வச்சா பெருமாள் கண்ணா மறைச்சி முதல்ல பாபத்தெல்லாம் போச்சு அவங்க கிட்ட கொண்டு நிறுத்துறாரு இல்லையோ. அதனால கபிர நிகிலாவத்யாய தேவியே கருணாதேவியே கூப்பிடுறார். க்ஷமாவதி நிஷேவிதா, க்ஷமா இது பொறுமை, வெட்கம், அழகு, இதுகளெல்லாம் நிறைஞ்சவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். க்ஷமான பூமி தேவி, பூமி தேவி, ஸ்ரீதேவி இவாளாலே கூட தோழியாக இருக்கப்பட்டவள் தயாதேவி. கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்யவுனு புரு சூக்தம், பெருமாளுக்கு பத்னிகள் ஸ்ரீ என்னக்கூடிய நீலாதேவி அல்லது பூமாதேவி, க்ஷமா என்னுடைய பூமாதேவி, ஸ்ரீஷ்ட கிரீஷ்ட ரெண்டு பாலம் சுக்கரதேவியர்கள் ஸ்ரீஷ்டதே. இப்படி பிராட்டிகள்லாம் இருக்காளே, அவளுக்கு தோழியாக இருக்கக்கூடியவள் தயாதேவி. அவ நம்மளுக்கு ஒன்று முன்னெடுத்து இறக்கம் பண்ணு நம்ம சொல்றாரு, அதை காட்டிலும் மேல் ஒரு குடி போறா தை, அதனால தயா சதகம். க்ஷமாதி நிஷேவிதா, க்ஷமை என்ற குணங்களாலே அடையப்பட்டவள் அல்லது பூமி நீலாதேவி இவளாலே தோழியாக்கப்பட்டவள் யார்? அவள் புவன ஜனனி, லோகத்துக்கெல்லாம் தாயார். அந்த சார்ந்து இருக்கா நம்ம சம்பிரதாயத்தில் தாயார்னு சொல்ல கொண்டு, தாயார் சன்னதி மரியாதையான தாய், தாயார் புவன ஜனனி புன்சாம் தாயார். என்ன பண்ணுவா? போகாபவர்க்க விதாயினி, போகாபவர்க்க பிரதாயினின்னு சகஸ்லாம் அவருக்கு சொல்லும். மோட்சத்தை மோட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவளே கொடுப்பாள். இருந்தாலும் பெருமாளை சிவாசி பண்ணி தான் அவனுக்கு சேஷியா சேஷையா நிற்பாள். போக அபவர்க்க விதாயினர், விதாயினர் பிரதாயினியா சகஸ்லாம் விதாயினி, போக அபவர்க்க விதாயினி, போகங்கள் என்ன, ஐஸ்வர்யங்கள் என்ன, அபவர்க்கின்ற மோட்சம் என்ன, இதெல்லாம் விதிக்கிறாரோ போகாபவர்கள் விகாரிணி பும்சாம். ஜனங்களுக்கு ஜீவர்களுக்கு ஐஸ்வர்ய மோக்ஷங்களை உண்டு பண்ண தரலாம். நான் நேரம் தர முடியும், அது உண்டு பண்ண ஏற்பாடு பண்ணலாம், உண்டு பண்ண தரலாம். அதனால விஸ்வாவதார சகாயணி போகாவர்க புதாயணி ஒன்று மோகத்தை சேர்க்காவோம். விதமதி வரே வெற்றியும் விதமதி தவச பரமோதாதா. இந்த லோகங்கள் பொழுது லோகங்கள்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப தூரம் இருக்கு வைகுண்டம், சமோபுரமே கிடையாது அப்பேற்பட்ட வைகுண்டத்துல. தமச பரஸ்தாத் தமச பரஸ்தாத் தமசத்து பாரே எழுதக்கூடிய அந்த, ஏன்னா இந்த லோகங்கள் எல்லாம் கால்பங்குதான். பாதோவஸ்த விஸ்வாபூதானி வைகுண்டம்ன்றது ரொம்ப பெருசு, எங்கேயோ வருது ஆனா மூணு வந்து அங்கதான் இருக்கு. சியாமதம் திவீன்னு புருஷன் சொல்ற கொஞ்சம் யார் அவன் புருஷன்னா யாரு? வேதாகமேத்தம் புருஷம் விஷயங்கள் வேதங்கிறது வேத விஷயங்கள்லாம் சொல்றேன். நான் அந்த எம்பெருமானை தெரிந்து கொண்டேன். யார் அந்த புருஷன்? யார் வருணனா இந்திரனா ருத்ரனா பிரம்மாவா? அதையே பாரு, தொடர்ந்து போல் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்டவத்யவும் அந்த உயர்ந்த புருஷனுக்கு ஸ்ரீ ஸ்ரீ இவாறுலாம் பத்திரி சொல்ல உடனே யாரு எம்பெருமான்? ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் விளைகிறார் விஸ்வாவதார சகாயதி. ஒரு அவதாரமா ரெண்டு அவதாரமா ஏகோ சொன்னார் கமடாதி அவதார சதா தசா பத்தபூர்வமான தசாவதாரம் பிரசித்தம். ரொம்ப நாள் இருந்த அவதாரத்தினால பத்தசாவதாரம் முக்கியமா வர்றது. யாரோ ஒவ்வொருத்தர் கோசமா எடுத்த அவதாரங்கள் அதனால பிரசித்தம். அது மட்டுமா ஹம்ச மத்ஸ் ஹயக்ரீவாதின்னு தேசிகன் வேதங்களை காப்பாத்த அந்த அவதாரம் செட்டு எடுக்கிறார். ஹம்ச மத்ஸ் ஹயக்ரீவன் ஹம்ச அவதாரம் லோகத்தெல்லாம் இருந்து போச்சு, ஞானமே இல்லை முடிக்கிறது எல்லாம். அப்போ தத்துவங்களையும் வேதங்களையும் உபதேசிக்கிறார் ஹம்சரூபமாக. நேர உபதேசிக்க வேண்டாம்ட்டு ஹம்சம் ஆச்சாரியர்கள் ஹம்சார் பரமஹம்சார் ரொம்ப ஹம்சம் உயர்ந்த பட்சி. அது பால் கலந்து வச்சாலும் பாலை மட்டும் பறிகிறோம், ஜலத்தை விட்டுடும், அவரோட சாமர்த்தியம் உண்டு. அந்த அவதாரம் எடுக்க பகவான் ஏன்னா ரசத்தை சாரத்தை மட்டும் உபயோகிச்சு பொழிகிறார் ஹம்ச. அந்த மாதிரி மத்ஸ்யாவதாரம் வேதங்கள்லாம் போது காப்பாத்துறாரு, அசுரெல்லாம் பிடிக்கிட்டு போறார், குழந்தை ரூபமா மாத்தி அவளை கொண்டு வர்றார், வேதங்களை உத்தரிப்பிக்கிறார். வேதங்கள என்ன உண்டு? வேதமே பகவானை மூச்சு காத்து ஒரு ரூபம் பகவான், ஒரு ரூபம் வேதம். ஏன்னா அவனே வேதத்தை எழுதல உண்டு பண்ணல, பாஞ்சராத்திரம் இதெல்லாம் அவன் எழுதினது, கீதை அதெல்லாம் அவன் எழுதினது. ஆனா வேதம் கூட அவனுடைய இன்னொரு ரூபமான மூச்சு பிராணம் அதை காப்பாத்துல ஹம்சாவதாரம் மத்ஸ்யாவதாரம் ஹைகிரீவாவதாரம் பிரம்மாவுக்கு நாலு முகத்தால நாலு வேதங்களை சொல்ல வச்சு அப்படி அவன் சித்தி பண்ண வச்சாரே ஞானப்பிரதாதா தேசியம் பிரத்யமானாரு. ஹைகிரீவாராசனம் நம்ம சமுதாயத்தை முக்கியம். இந்த ஹம்ச மத்ஸ்ய ஹைகிரீவன் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அவதாரங்கள். மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் இதெல்லாம் ஒரு பக்தர் கோசமோ ஒரு தேசத்து கோசமோ எடுத்த அவதாரம் லட்சணமரபடி. கமட்டாதி அவதார சதானம் என்ன அனுபவிச்சோம், பத்து அவதாரமா ஆமை முதலான நூற்றுக்கணக்கான அவதாரங்கள் திசாவதாரில் சதாவதாரம். பாகவதத்தில் 24 அவதாரம் சொல்லிச்சு, ஆகமங்கள்ல 30 சில்லான அப்படி தேசியம் எடுக்கிறார். சக்தி அண்ட் டாட் அது பத்மநாபாதி அவதாரம் ஆதிசேகம் பூமி தாங்கின அவதாரம் இப்படி அவதாரம் கமட்டாதின்னு மத்யன்னா இருக்கு தேசாவதாரில் நம்ம தேசாசிரியர் தேசிய சொன்னார் கமட்டாதி அவதார சதா தாமை முதலான மத்ய கூர்ம திருப்பாக்கடல கூர்மா இருந்து தாங்கினாரே அது அது மத்ய கூர்மம் அது அவதாரம் அடுத்தது கூர்மாதி கமட்டா கமட்டம்னா கூர்மம் எது முதல் எடுக்கிறார் ஆதி கூர்மம் இந்த திருப்பாக்கடல தேவதைகளுக்காக வந்தது அவதாரம் கூர்மாவதாரம் ஏற்கனவே பகவான் கூர்மாவதாரமாக சமுதிர ஜலத்தை சிருஷ்டிச்சு உள்ள இருக்க ஜலத்தை சிருஷ்டிக்கிறார் உள்ள பூந்தல் உகையே சஞ்சரிக்கிறார் சித்திக்கு தியானம் என்ற வழியே சஞ்சரிக்கிறார் அவர் மூச்சு ஊடுறது அப்படி அறை வருதுங்கிறார் தேசியன் தேங்கோல பரியங்கிகா அந்த ஆமை மூச்சு ஊடுறதான் அதனால தான் அலை வருது அலை வந்தா அது அந்த திருப்பார்கள் இறைகளை அந்த ஊஞ்சல் ஆடுறது அது அழகா இருக்காம் லட்சுமி பூஜை அழகமா இருக்காம் பிராட்டியும் பெருமாளும் அது அப்போ ஏற்கனவே ஒரு பூர்வாவதாரம் ஜலத்துக்குள்ள இருக்கார் அப்படியே செஞ்சிட்டு இருக்கார். அப்புறம் பிரம்மாவ மனசார சித்திக்கிறார், பிரம்மாவ சித்திக்க ஆரம்பிக்கலாம் ஜெந்து போய் ஆரம்பிக்கிறது வேதத்துல வரக்கதை பூர்வாக்கதை அப்படியே போற போது ஒரு ஜலத்துக்குள்ள போற போது ஒரு ஆமை தெரியுது பிரம்மாவுக்கு, நீ யார் நீ நான் சித்தி என்னாலும் பிரம்மா கேட்கறது அதான் போறான்னு கூறுவோம். நான் ஏற்கனவே இருக்கிறேன், நீ சித்தி பண்ணி நான் வரணும், நான் தான் உனக்கு சித்தி பண்ணேன் பூர்வ மேவாக மிகா சமைத்தி அதனால புருஷன் தேர்வா பூர்வமேவ நான் இருக்கிறதால புருஷன் அப்படி சொல்லி கூர்மாதி அவதார கமடாதி அவதாரகதான ஒரு ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். நூற்றுக்கணக்கான அவதாரங்கள் இந்த ஸ்லோகத்தை தான் பகவான் சொல்றார். விஸ்வாவதாரங்கள் விஸ்வம் விஷ்ணு ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார், ஜெகத்தாவே மாற உள்ளுக்குள்ள பூந்து இப்படி எத்தனையோ அவதாரங்கள் எவ்வளவு பக்தர்களுக்கு அவதாரத்தை கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அவதாரம் இல்லை, 26 அவதாரம் இல்லை, 30 அவதாரம் இல்லை, 100 அவதாரம் இல்லை, லோகத்துல அவதாரம் ஊர அவன் எழுதிதான் விஸ்வாவதார சகாயினி எத்தனையோ அவதாரம் அந்த அவதாரத்தை என்ன முடியாதுன்ற அவதாரம்னா தசாவதாரம் ஞாபகம் வரக்கூடாது. 24 பாகவதம் போறது கிடையாது, ஆயுவஞ்சனம் 30 செல்லையும் கிடையாது. அவன் அவதாரம் ஒவ்வொரு பக்தருக்கு ஒவ்வொரு காரணத்துக்காக எத்தனையோ அவதாரம் எழுதுறான், கணக்கு கிடையாது. அஜாய மானஹா வேதமே சிரித்து அவன் பிறக்காதவன் பிறக்கிறான் பகுதா விஜாயதே பல விதமா அவதாரம் இருக்கிறான். அவன் சௌக்கியமா அவஸ்தையை விட்டு வஜந்தியாத்மா பக்தி பாகவே சகா வைகுண்டம் செய்து பறை லோகேன்னு வைகுண்டத்தை சௌக்கியமா இருக்கிறத விட்டுட்டு இறங்கி நம்ம கோசம் மனுஷனாவலாம் மீனாவலாம் ஆமையாவலாம் நம்மளுக்கு கோசம் அவதாரம் அவதாரம்னா இறங்குறது பெருமாத்தனை டீ ப்ரமோஷன் பண்ணிக்கிறா மாதிரி நமக்கு டீ ப்ரமோஷன் ரொம்ப குறைவான செய்யறோம். நம்மளோட பழகத்துக்காக மனுஷாக அந்தந்த ஜீவன்களாக மீனாக ஆமையாக மீனோட ஆமை என்று அவதாரத்தான் ஆழ்வார்கள். அதனால விஸ்வாவதார சகாயினி இப்படி அவதாரம் பண்ற போது பெருமாளுக்கு அந்த குணங்கள்லாம் இருக்கு எடுத்து காண்பிக்கிற மாதிரி பிராட்டி அவதரிக்கிறார். கூடியே முக்கியமாக தயாதேவி அவதரிக்கிறாராம் ஒவ்வொரு அவதாரத்தையும். அந்த தயையில்தான் பெருமாளுக்கு கோபம் வந்துட்டு போறே, லட்சுமியும் மீது கோபம் வந்து போறே வந்தது சொல்லி ஒரு சமயம் சீதையை பார்த்து சொன்னதில்லையோ கரந்து கொடுத்தால் 14,000 ராட்சசா எங்க ரிஷிகள் கெடுக்க வரா கோபம் வந்தது ரிஷிகளுக்கு. அதுவரை ரிஷிகள் சரணாகி பண்ணான், ராமன் காப்பாத்து எங்களை காப்பாத்துறேன்ட்டார். அப்ப வந்த உடனே தானியா ஒரு வில்லு நம்ம தனியா போற லக்ஷ்மணன் கூட கூட்டுக்கல. அப்ப நிறைய உபதேசம் பண்ணாலையோ உனக்கு கையில வில்லு இருந்தது கோசம் நீ எதாவது பண்ணலாமா யாருக்காவது ஒருத்தர் தப்ப பண்ண அவனை அடி 14,000 பேர் பல்ல கிளம்பிட்டியே அப்படி பண்ணி பிராமணன் கிட்ட ஒருத்தன் கத்தி கொடுத்த ஒருத்தர் கத்தியை வச்சு வெறும் இருக்க முடியல செடியை வெட்டான் கொடியை வெட்டினா அப்புறம் மனுஷாவை இம்சை பண்ண ஆரம்பிச்சான் பிராமணன். காரணம் என்ன, கையில கத்தி இருந்தா விரும்ப தோணுது, நீ உன் கையில கோதண்டன்னு விருது இருக்கிறதுனாலே நீ எல்லாரையும் அடிப்பியா அப்படி சொன்னார். நான் உடனே ராமன் என்ன பதில் சொன்னார், ஏற்கனவே அனுபவிச்சோம் ரிஷியில் இருந்த பிராமணோத்தமாக கிட்ட நான் சபதம் பண்றேன் காப்பாத்துறவங்களேன்னு. அந்த சபதத்தை நிறைவேற்ற நான் போவேன், அத்தனை பேரும் கொல்லுவேன், சீதையை உன்னை விட்டாலும் விடுவேன் அப்படி சொல்லி ஒன்ன விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணன் என் பிராணனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் விட்டாலும் விடுவேன், நான் சவதத்தை மீறமாட்டேன் கிளம்பிட்டாரியோ. அதனால அப்ப என்ன உதவுறது, ரிஷிகளுக்கு உதவுறதுக்காக அந்த தைரியம் முன்னு நிக்கிறது, பிராட்டிக்காக முன்னு நிக்கிறது. அப்ப விஸ்வாவதார சகாயினி மகாராணியா போட்டாவோ சீதே பூதேவியில பட்ட மகிழ்ச்சி ராணிகள் தயாதேவி மகாராணியா போட்டாலையோ சகாயினி. அப்படி இருந்து இந்த அவதார காலத்துல கெட்டவாழலாம் பரித்தனாய சாதுனாம் விநாசாக துஷ்கிருதாம் சாதுக்க லட்சம் பண்றதுக்காக முதல்ல கெட்டவாழ அழிக்கணும். அதே மாதிரி ஜனங்கள் பகவானை சேரணும், அவங்ககிட்ட குற்றங்குறைகள் கருமாற்றல் பாக்கியெல்லாம் அவங்க கிட்ட சேர முடியாது. அதனால என்ன பண்றாங்க, க்ஷவிட நிகிலாவத்யா குற்றமில்லாத அவள் குற்றமே கிடையாது அவள் சகதர்ம தெரியும் சௌரியே சம்பந்த நிகழ்ந்திதான் அனுகிரமையின் பிராட்டி தான் பிராட்டி அவதாரம் தான் எவ்வளோ அனுகிரமனு தான் தெரியும். அவத்தியமே இல்லாதவள் நித்திய நிரவத்தியாம் தேவதேவ மகிழ்ச்சியும் அப்படி சூழ்நிலையோ பிராட்டி சரணாதி பண்ற முதல்ல சரணாதி அப்பதான் பெருமாள் சரணாதி பண்ண போறார். நித்திய நிரவத்தியாம் தேவதேவ மகிழ்ச்சியும் சீயம்னு சொல்றவர்கள் அப்படிப்பட்ட குற்றமில்லாதவர்கள், நம்மளை குற்றமில்லாத ஆக்கக்கூடியவர்கள். க்ஷமா அது நிஷேவிதா. இப்ப இந்த விராட்டியும் பூமாதேவியும் போட்டி போட்டு கொண்டு முதல் நிற்கிறாங்க, அதனால அவளை சேவிக்கிறான். இவ்வளவு தைரியம் அவனுக்கு, எங்களுக்கான பெருமான் ஜனங்கள் ஜீவன்கள் பெருமான அவர்கிட்ட காப்பாற்றுறியா அப்படின்னு அவங்க அவளுக்கு கைங்கரிய கைங்கரிவராக மாறுகிறவளாம் ஸ்ரீதேவி பூதேவி இத்தியாதிகள். மூணு அவதாரமா இருக்கிறார் சொல்லுகிறாங்க, சாட்சா க்ஷமான் கருணையா கமதாபிவாமியாம். அப்படி எல்லா அவதாரங்களும் கூடி தய அதிகமாக இருந்தார் தயாசிரகர்ல. அதான் புவன ஜனனி தாயா. ஆனா ஒவ்வொரு அவதாரம் கூட இருக்க விஸ்வாவதார சகாயினி தயாண்டர் பிராட்டி பெருமாள் நீ அவதாரத்தை நானும் வருவேண்டாம். ராகவத்தே பகவத் சீதா விஷ்ணுபுராணத்த பராசரர் சொல்றாரு. ராகவனாக ராமனாக அவதாரம் பண்ற போது சீதை அவதாரம் பண்ணிடுறாள். ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி கிருஷ்ண அவதாரத்தை ருக்மிணி அவதாரம் பண்ண விட மாட்டான். இன்னும் அப்ப மத்த அவதாரங்கள விடவே இருந்தது. அந்நேது தேவதாரேடு விஷ்ணுஸ்ரீ அனபாயினி பெருமாள கஷமும் விட மாட்டாள். எந்த நீ அவதாரம் பண்ணி நானும் கூட வந்துடுறேன். தகுந்த மாதிரி இருக்கு அவதாரம். அகல இல்லேன் இறைவன் அலமேல் மந்தி உதைவார்வன் சீனிவாசன் அத்தியாவதார மண்டலத்தை கூட நாம போல விடமாட்டேன். அகல இல்லேன் இறையும் கணம் அப்போ அலர்மேல் மந்தி உரைவார்வான் திருவார்கள் இருக்கிறாளே அவதான் பிராட்டி, அவதான் தயாதேவி. அவர்கள் தயாதேவிகளுக்கு ஒரு சீனிவாசன் தான் சம்மாழ்வார்வன் அடிக்கு அவந்து புகுந்தேனை சேனாயுதி பண்றார். சீனிவாசன் தயாதேவிய தயாபதி அவங்க சரணாதிபதி சொல்ல முடியும். புருஷகாரமா இருப்பா பிராட்டி சரணம் பண்ணால் பெருமாள் தடுக்க முடியாது. ஏறி மாறாத பூமியில் இருப்பால் வினை இருக்குமே அதுவார். அந்த மாலை தாமரையிலேயே இருக்கக்கூடியவள் அவன் முதல்ல என்ன பண்றா, பெருமாள் கடாட்சம் நேரம் போனா இவனை காப்பாற்ற மாட்டார். இவனை பெருமாதான் பகவான் கண்ணுக்கு படும். அதனால வினை தீர்க்குமே இவன் பாபத்தை முதல்ல போய்க்கலாம் சொல்லி குற்றமற்றாக மணி அழுக்க ரத்னங்களை தொடர்ச்சி வைக்கிற மாதிரி இந்த ஜீவன் தொடர்ச்சி வச்சு பகவான் மண்ணை நிறுத்தாள். அதனாலே க்ஷமாவதி நிஷேவிதா புவன ஜனனி தாயார் ஓகே உலகத்தில் மாதிரே ஓபவா ஜனனி தாயார காட்டில் ஒரு உயர்ந்த காப்பாற்ற ஒரு லட்சம் எல்லாம் கிடையாது. முதல்ல மாத்தாதான் தன் பிரதிகளை ஏதாவது எதிர்பார்க்கலாம். அது மனுஷன் இல்லை, மிருகம் முதுகொண்டு தாயான மிருகமோ தாயான பட்சியோ தன்னுடைய குழந்தைகளையோ குட்டிகளையோ புதை பிரயோஜனம் எதிர்பார்த்து காப்பாற்றுறதா மனுஷாவது கொஞ்சம் வளர்ந்து இவன் காப்பாற்றுவான்னு நினைப்பான். அவள் புருஷன் பிள்ளை காப்பாற்றுவான்னு மிருகம் பட்சிகள் தான் பாருங்க அது தன்னுடைய வளர் முட்டையிலேயே ஆரம்பிச்சு காப்பாற்றுறது கொண்டு கொண்டு ஆகாத வாயில ஊட்டுறது அது அவளை காப்பாற்றுவான் நினைக்கிறதா. அது பறந்து போன உடனே அது எங்கேயோ இது எங்கேயோ புதை பிரயோஜனம் எதிர்பார்க்காத மாதகான் பெற்ற அதனால தாயார் அளவோ புவன ஜனனி புன்சான் இப்படி ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்குறா, கஷ்டப்பட்டா காப்பாத்துறா. ஆனா தனிக்கோடி நாச்சியார தனியா இருக்கா. பெருமாள் தாயார் செய்தா பெருமாள்ல போறோம் என்னென்ன போறதோ அதெல்லாம் கொடுத்துடு அப்படி பண்றாள். சேயோன கிரவிந்த லோஜனமனக்காந்தாதிருதே ஆளவந்தா திருச்சு இருக்கிறார். நமக்கு எது க்ஷேமம், தாயாருடைய அன்பு பெற்ற பகவான் அரவிந்த லோஜன மனக்காந்தா பிராட்டியாரே ஈர்க்கப்பட்டவள். பகவான் ஈர்க்கப்பட்டவள் அரவிந்த லோஜன அவன் பார்க்கலாம். நாம கடாட்சம் பண்றோம் பேராச்சே, தாமரைக்கணும் பேராச்சே, புனரீகாட்சம் பேராச்சே, அரவிந்த லோஜன பெருமாள் பிராட்டி பத்மான பத்மாட்சன் அப்படி நாம தான் தாமரைக்கணும் ஆச்சே குளிர்ந்து கடாட்சம் பண்ண நினைக்கிறா. நீ மாறிடுவேன் ஐந்தாலும் என்னால நீ ஜீவன் காப்பாற்றப்பட்டது உறுதுணையா நான் இருப்பேன். மனக்காந்தா பெருமாளுடைய மனச அப்படி திருப்பி திருப்பி திருத்துருவாராம் ஜீவனை காப்பாற்றுறதுக்காக. அதுதான் ஆளவந்தா சொல்றோன கிரவிந்த லோஜன மனக்காந்தா. அதாவது என் பிராட்டி வெளிய ஒரு அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இந்த லோகம் இருந்து சூழ்ந்த போது ஸ்ரீஸ்வரியில விஷ்ணுபுராணத்தை இருந்த ஸ்தோத்திரம் பண்றான் லோகம் கிடைக்கிறது. அதனால என்ன வேணும் உனக்கு, எல்லாமே மோட்சம் கேட்கிறான். தாயார் வேண்டாத முடியாது. எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தாலும் தாயார் பண்ணுவோம், லட்சுமி பூஜை பண்ணுவோம். அவனுக்கு தத்துவம் தெரியாது, மோட்சம் எல்லாம் கேட்க மாட்டான், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், பதவி வேணும், போகத்துல நான் பெரிசா இருக்கணும்னு பிராட்டி அற்புத ஆசைகள்லாம் பிராட்டி பண்றானே அவன் அதெல்லாம் சேயா எல்லாம் பண்றான். புதுசா மிருணாம் சம்சதி அக்ஷர சொல்ற சம்சாரத்தை என்னென்ன போகணுமோ அதெல்லாம் பிராட்டி எடுத்துப்போம் அப்படின்னு அக்ஷர இல்ல ஜீவன ஜீவனுபவம் பண்ணோம் கைவேதத்துல சரி அனுபவி பிராட்டி இருந்தால் அதுவும் கிடைக்குது சம்சதி அக்ஷர அதெல்லாம் நம்ம கைவேதத்தை எதிர்பார்க்க மாட்டான். பரமபக்தன் வைஷ்ணவன் விண்ணு வைகுண்டத்தில் போய் நித்தியலிங்கம்னு ஆசைப்படுவானே வைஷ்ணவா தது ஆதிவாயிகள் சொல்லி 12-13 பேர் ஆகியம் போறாரு மோட்சத்துக்கு. அந்த மோட்சம் போற வழியை உண்டாகும், அந்த வழி போனா மோட்சம் போக முடியும், அந்த மோட்சம் போற வழியை உண்டாகும் பிராட்டின்ட்டு அத்வது வை வைஷ்ணவா அத்வது சம்பாவியதே என்ன கருகி பிராட்டி அனுபவம் இல்லைன்னா இந்த போகங்களோ ஐஸ்வர்யங்களோ இகலோக போகங்களோ சொர்க்காதி லோகங்களோ கைவல்லிய அனுபவங்களோ மோட்சமும் கிடையாது. பிராட்டி அதுனா புவன ஜனனி தாயாரவன் புவன ஜனனி மும்சானம் அதனால சாத்து குணத்தை உண்டாக்கி அப்படி நம்மளை சேர்க்கிறான். அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு சொல்ற போது பட்டருடைய அனுபவம் ரொம்ப அதிகம். சியாசாந்தம் ஜெகத்பதி உடல்ல விதமதி பதேனர் தமச பரமோ தாத்தா. இது மண்டோதி சொல்ற பெருமாளா தெரியுதா ராமனை பார்த்த உடனே ராமனவர் தாவேரிக வாலியுடைய பத்னி அவ சொல்றா ரெண்டு பேரும் தமச பரமோ தாத்தா சங்கரக்கர் கதாதரா. அவள் தெரியுது பாருங்க சங்கரக்கர் கதாதரன்னா அந்த ராமன் சேவை சாய்க்கிறான், எங்கேயாவது ராமன் மத்தமா சேவை சாத்தான் அப்படி. அவ ரெண்டு பேருக்கு பாருங்க அது சத்ருவான ராமனுடைய பத்னி கொல்லாத சுக்ரீவனுக்கு அபராதம் பண்ண வாதியுடைய பத்னி. இந்த தாரா மண்டோதரன் என்ன சொல்றா தமச பரமோதாதாக சங்கடக்க கதாதாக தமோலோகத்துக்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய மூன்று வந்து இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன் சங்கடக்க கதாதன அவஸ்தையை விட்டு அறிஞ்சு ஆசலாம் வைகுண்டேந்து பழையதுவே அவனுக்கு தெரியாது. அதான் விசபதி பதேன்னு சொல்லத்தை போடுற வைகுண்டம் பரமபதன்றது வைகுண்டம் விஷ்ணு லோகத்துல வைகுண்டம் கதை சொல்லுவான். இந்த சனகாதி எல்லாம் போய் விஜய ஜெய விஜயாரு சாபம் கொடுத்து வராள் அது கூட வைகுண்டம் அது வைகுண்டம் இல்லை அது அந்த வைகுண்டம் வேற பரமபதம் வேறு பரமபதம் அதுதான் பேர் பரமவியோகம் பரமாகாசம் சோதி இதெல்லாம் அதுதான் பேர். அப்போ இந்த வைகுண்டம்ன்றது பிராகதிக லோகம் இங்கு சுகதம் பண்ண விஷ்ணு பக்தாலாம் போற இடம் சனகாதிகள்லாம் போய் சேவிக்க போகிறாரோ அதான் மறுத்தால் ஜெய விஜயால் சாபம் கொள்கிறார். இந்த சனகாதிகள் ஒரு பக்தியோ பிரபத்தியோ ஒரு உபாயாசம் பண்ணாத உபாசம் பண்ணாத இங்கே போக முடியாது. சனகாதி இந்த விஷ்ணுக்கு போறா இந்த வைகுண்டத்துக்கு போறா பரம்பரன்னு வைகுண்டத்துக்கு போதும் சனகாதி அஜிந்தியமான பாஷிகள் சனகாதிகள் பரமஜானிகள் அவளால் கூட வைகுண்டத்துக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. தமச பரமோதாத்தா விதபதி பதே பும்சாம் விதமதி பதே வியக்தியம் அங்கங்கே தாயார் அங்க வைகுண்டத்தில் இருக்கா எங்க எந்த லோகத்தில் வரா தயாதேவி கூடையே இருக்காள் விதமதி பதே பேரி வாங்காத பொருள் ஆக இப்படி உபாசம் பண்றதால போக முடியும். சாந்தோபி ஜெயத்து கண்டபடி இருந்தா பகவான் அழைக்க முடியுமா? முதல் ஆகார சுத்தி ஆகார சுத்தவு சத்துவ சுத்தி அங்க லோகம் எது பரமசத்துவம் இருக்கக்கூடிய லோகம் அது சுத்த சத்துவம் தத்துவங்கள் சொல்ல முடியும் முக்குவங்கள் வேறு அது சத்துவம் ராஜஸ் தமஸ் மாறி மாறி இருக்கும். இந்த தமஸ் ரஜத்தையே கலக்காத சுத்த அப்படி ஒரு திரவியம் சுத்த சத்துவம் பேர் சுத்த சத்துவம் அந்த பரவதத்தை அந்த திரவியம். அப்போ அந்த பரவதி போனா நீ முதல்ல இந்த லோகத்தில் சத்துவமாக வளர்த்துக்க வேண்டாமா சாந்தத்தோட சொல்லிது உபாசம் பண்றது எப்படி இருக்கணும் ஆகார சுத்த சத்துவ சுத்தி கண்ட கண்ட ஆகாரம் சாப்பிடக்கூடாது கண்ட கண்ட வேலை சாப்பிடக்கூடாது இன்னும் ஆகாரம் சாப்பிட ஆகாரம்னு ஒரு பாசிக்கலாம் ஒரு எந்த எழுதிட்டார் தேசிகன் அப்படி அதில் நயமங்கள்லாம் இருக்கு கண்டபடி சாப்பிட இந்த காலத்தில் அதெல்லாம் நஞ்சி பார்க்கணும். சில சமயத்தில் பால் நல்லது சில சமயத்தில் அதே பால் சாப்பிடக்கூடாது சில சமயத்தில் தயிர் நல்லது சில சமயத்தில் வேலை மாறி சாப்பிடக்கூடாது கொஞ்சம் இப்போ நியமங்கிறது இப்படிலாம் சுத்தமான ஆகாரம் சாப்பிடணும் ரொம்ப பயசு ஊசி போனது இதெல்லாம் கூடாது. அதே மாதிரி சுத்தத்தை வளர்க்கக்கூடிய அந்த மாதிரி கரும்புகள் அந்த மாதிரி ஆகாரங்கள் இப்படியே சாப்பிட்டு வந்தாதான் அந்த அது உடம்புல ஊறி சத்த புத்தி வரும் அது வேதமே சுத்தி, ஆகார சுத்தவு சத்வசுத்தி. எது சுவாமி ஆகாரம் மூலமா சத்வசுத்தி வளர்க்கணும், சத்வசுத்தவு குருவாஸ்மதி. அப்பதான் நீ தியானம் பண்ண உட்காந்தியானா நல்ல அந்த ஸ்மரணம் வந்துட்டே இருக்கும். தியான தாரணா சமாதி யமனியம ஆசன பிராணாயாமம் பிரத்யாக கேட்டாருன்னு சொன்ன போது அது உட்காண்டம்னா ஆகாரம் சரியில்லைன்னா உட்கார தியானம் பண்ண முடியாது, இந்திரியங்கள் வெளில போயிடும், தூக்கம் வரும், கோபம் வரும், இதெல்லாம் வர்றதுன்னு ஆகார சுத்தி வேண்டாமா? அப்ப அப்படி பண்ணி சத்வசுத்தியோ உறுதி பண்ணிட்டு நீ உபாசனையோ பண்ணியான்னா ஒரு மோட்சம். அதனால கீதை பகவான் சொல்ற உபதேசம் பண்றவே சத்வாதி சஞ்சாகித ஞானம், உபாசனம் வரது ஞானம் வரும் போது பகவான பத்தி அது சத்துவகுணத்தால் தான் ஞானம் வரும். வெறும் ஞானம் கண்டதெல்லாம் சாப்பிட்டு கண்ட மாதிரி இருந்து தமோ குணமான ஆகாரங்களோ அதெல்லாம் உடம்பு ஏதுன்னா ஞானம் வளராது. ஞானம் வரணும்னா சத்துவகுணம் வேணும். சத்வாது சஞ்சாகித ஞானம் ரஜசோலோபையே வச்சா அது அதே அது நல்ல ஆகாரம் சாப்பிட்டு ரஜோகுணம் லோப குணம் இதை தவிர்த்தணும். ஆகாரத்தினாலேயே ரஜகுணம் ஏற்படும். ஞானம் எப்படி சத்துவகுணத்தால் ஏற்படுறதோ ஆகாரத்தில் ரஜோகுணம் வரும், தமோ குணம் வரும், பிரமாதம் மோகத்தை பிரமாதம் கவனக்குறைவு அதெல்லாம் வரும். அது தமசு என்ன பண்ணுது, கவனக்குறைவு மோகங்கள் இப்படி இருக்கியான் சரியா புரிஞ்சிக்காத கவனம் இல்லாத புரிஞ்சுக்கிறது அது வந்து பிரமாதம்னு பேர். அது கடந்தது பிரமாதம் தப்பான அர்த்தம், பிரமாதம்னா தப்பா புரிஞ்சுக்கிறது பிரமாதம். மோகங்கள் விபரீத ஞானம், நல்லதை கெட்டதானது கெட்டது நல்லதானது எதிர்ப்பதை நினைக்கிறது மோகம். பிரமாதம் மோகம் இதெல்லாம் தமசுடைய குணங்கள் சொன்னார்கள் கீதையில. அதெல்லாம் போகணும், அதெல்லாம் அது கிட்டே வராத இடம் பரமபதம். விதவதி மதே வெற்றியும் அங்கேயும் இருக்காவும் நிபரிசிலே ஸ்வயம். இப்படி தய இல்லாத இடம் கிடையாது அப்படிங்கிற ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஸ்லோகத்தை அனுபவிச்சுட்டு மேல் போலாம். பிடுகிரி பதே ஹிருத்யா விஸ்வ அவதார சகாயினி கவிதனையில அவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா புவன ஜனனி பும்சாம் போக அபவத்ய விதாயினி விதவதி பதே வக்திம் நித்யாம் விபரிஷி தயே ஸ்வயம். அங்கே ஓடி வந்து தயையா நிற்கிறாரே அப்படி அனுபவிச்சு தய இந்த ஸ்லோகத்தை. அடுத்து 73வது ஸ்லோகம் அடுத்து ஸ்வயம் உதயன சித்தாவிஷ்கிருதஞ்ச சுபாலயாஹ விவித வியூகா வாஹ பரஞ்ச பதம் விபோஹ விஷகிரி முகேஷு ஏதேஷு கிச்சாவதி புதிலத்தையே திருட விநிகிதாதிஷ்டேடி தொந்தையே நிஜமர்வபி. தேவாதேவி கூப்பிடுற ஸ்வயம் உதயினஹ ஸ்வயமான வியக்தமான எங்க வேணாலும் தானா தோணுவார் அது ஸ்வயம் வியக்தம். அப்புறம் வந்து சில பேரால மகான்களாலே பெருமாள் தோண பத்தி அங்கங்க ஆலயம் கட்டுவான். சித்தால் தேவர்கள் ரிஷிகள் மானுஷங்கள் சித்தால் சித்தாளுக்காக பிரத்யட்சமா பெருமாளை பார்க்கலாம் பக்தியோக இத்தியாதினாலே அவன் ஆராதனை முறைக்காக கோவில் கட்டுவா பெருமாளை ஏழை பண்ணுவான். தேவதிகளே பெருமாளை ஏழை பண்ணுவான். ரிஷிகள் அங்கங்க கோவில் கட்டுவான். மனுஷன் கோவில் கட்டுவான். இப்படிதான் பெருமாள் ஏல பண்றா. சுபாலயா திவ்யக்ஷேத்திரம் பேர் பெருமாள் ஏழுமே திவ்யக்ஷேத்திரம். சித்தாதி சித்த தேவ ரிஷி மானுஷ்ய இடம் சுபாலயா பெருமாளுக்கு சுபமான திருமேனியும் பேர் சுபாஷ்டையும் பேர் திருமேனிக்கு. அவன் சேவிச்சே போறோம், சேவிக்க மாதிரி பாபங்கள்லாம் போயிடும். பெருமாளை போய் நேரம் சேவிடும், கண்ணை ஒழிச்சு அனுபவிச்சு சேர்க்கணும். அப்பீட்டான் மௌலி பரியந்தம் பசியதோகம் பசியதா திருவடி பீட்டத்திலே ஆரம்பிச்சு திருமுடி கிரீட்டம் வரைக்கும் பெருமாள் அந்தமா சேவிக்கணும். அதுதான் கருப்புகாரத்தை கேட்டா. கருப்புகாரி காட்டபடி நீங்க கண்ணை போட்டுருவான். அது என்ன சொல்றது சாஸ்திரம், பெருமாளை பார்க்கணும். அப்பீட்டான் மௌலி பரியந்தம் பசியதா தியானதா தியாகதா சொல்லுங்க. பஷ்யத கண்ணால பார்த்து சேவி திருமேனி சுபாஷ்டயம் அதுவே எவ்வளவு பாவத்தை போகணும். நீ அப்புறம் உபாசம் பண்ற பக்தி பண்ற ஏதோ பண்ற பெருமாள பொதுவில் சேவிச்சு கடாட்சத்தை வாங்கிக்கோ. அதனாலே நானா விதங்களான அவதாரம் இருக்கிறான். அப்படி இருந்ததுலாம் இல்லாத போலாம். இப்ப அத்தையில பெருமாள் நேரம் சேவிக்கிறாங்க. அயோத்திய மன்னர் கழித்த கோவில் பிரம்ம ஆராதன மன்னர் ரங்கநாதன் சத்தியலோகத்தில் அயோத்திய மன்னருக்கு இக்ஷ்வாகுவுக்கு ஆராதனா 12 வாரம் கொடுத்துட்டாரு. இக்ஷ்வாக்கு நாளிலிருந்து ஆகிற அயோத்தியில பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் கேட்டிருந்தார். அது விபீஷணன் கொடுத்த பட்டாபிஷேகம் பண்ற போது அது ரங்கநாதன் கீழே வச்சதான் அங்கேயே உட்காந்துட்டார் நகராத. இப்படி அர்ச்சையில ஈடுபடுறவா எல்லாருமே பெருமா முருகன் அவர் யாரெல்லாம் தன்னுடைய ஆராதனை பெருமாள் கொடுப்பாரா, இக்ஷ்வாக்கு மேல அவ்வளவு அன்பு பிரியம் பெருமாவுக்கு கொடுத்துட்டார். ராமருக்கு அதிகமே விரும்பு தினமும் பெருமாளை போய் சேவிக்கிற அயோத்தியில் அரண்மனையை சேவிச்சு வருவார். விசாலாட்சியாக பெருமாள் அப்படி அகந்த கண்ணுடைய பிராட்டி சீத்தையோட பெருமாள் தினமும் சேவிச்சு வருவார். அரண்மனை கொண்ட கோவில் இருக்கு. அந்த பெருமாள் என்ன பண்ணார், விபீஷணர் தூக்கி கொடுத்தார் ஆராயம் பண்ணுவான்னு. என் சரணாகி பண்ணுவோம், சரணாகி பண்ணுவோம் எத்தவானாலும் கொடுப்பார். தன்மையே தரும் கற்பகம் அப்படி விஷயங்கள் முகே சு இப்படி அதே மாதிரி விபவங்கள் சுயம் வெக்தம் சொன்னோம். சுயம் வெக்தம் ரெண்டு கஷேத்திரம் இருக்கு. அப்புறம் பெருமாளுடைய அவதாரங்கள் விபவ அவதாரம் வைகுண்டத்துக்கு பெருமாள் அஞ்சு வியூகம் வர்றார். வைகுண்டம் பரம், அப்புறம் வியூக அவதாரங்கள், அப்புறம் மத்திய கோருமை, இந்த அவதாரங்கள் சதாநர நூத்துக்கணக்கான அவதார விபவ அவதாரங்கள். அப்புறம் அச்சை கோவிலுக்கு ஏழை பண்ண சித்த தேவ ரிஷி மனுஷாராலே அந்த அச்சைகள் ஆழ்வார் பாருங்க திவிதேசங்கள் ஒவ்வொரு ஊர் ஊரா பாடுதான் 108 திவிதேசங்கள். எல்லா ஆழ்வார் எல்லா தேசியம் பாடிய ஆழ்வார் உண்டு, ஒரே தேசிய பாடிய ஆழ்வார் உண்டு, சில சில தேசங்களை விட்டு சில தேசம் விட்டு பாடின ஆழ்வார் உண்டு. எப்படி ஆழ்வார் வாயில பரவிட்டாக்கா அது திவிதேசம் ஆயிரு திவிதேசம். அப்ப அத்தை யோகிகள்லாம் சிலயத்துல அப்படியே அக்னி ஜுவாலியா ஜொலிக்கிறானே அங்க இருக்கக்கூடிய அந்தர்யாமி தியானம் பண்றான். மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா எல்லாரும் பார்க்க முடியலாம். நம்ம எது எங்க இருக்குதே தெரியாது, அது உள்ள ஜுவாலை எங்க இருக்குது, அது ஜுவாலையில பெருமாள் எங்க இருக்கா, பெருமாளோட விளையாட்டு எங்க இருக்கா, இதெல்லாம் யோகிகள் பார்க்க முடியும். அங்க ஒரு ரூபம் எடுத்து பெருமாள் சேவை சாதிக்கிறானே விஸ்வாவதாரம் ஏற்கனவே சொன்னோம். அதே மாதிரி விவித வியூகாவாசாக சுபாலயாக அதனாலே அவனுக்கு திருமணிக்கு சுபாஷ்டயம் பேர். அதே மாதிரி வியூகாவதாரம் எடுக்கிறான். வெகுடத்திலேருந்து சில ஆகம உபாசனம் பண்றான் சில பேர். நாலு சதுர்வியூகம் வாசுதேவ சங்கரன் பிரத்யும்ன அனிருத்த அப்படி நாலு நாலு கையில நாலாவது உபாசம் பண்றாவா அப்படி மோட்சம் பொருளாக உண்டு. வியூகாதி ஆவாச வியூகாந்தரங்கள் கேசவ நாராயணன் இதுவும் வியூகத்தை சேர்த்துக்க நம்ம திருவண்ணாமலை தியானம் பண்ணி சேவிக்கிறோம். கேசவ நாராயணன் ஆதமத்தில் தியானம் பண்றோம். இந்த கேசவ 12 நாமங்கள் விபவ அந்தரங்கள் வியூகாந்தரங்கள் நாலு வியூகமாக 12 அப்ப வியூக வியூக ஆவாசாக அதெல்லாம் கோவிலா பண்றோம். பகவான் கேட்கவேண்டாம் பரஞ்ச பரமம் பதம் சத்தியை உடம்பு வேறும் பண்ணோம். நித்தியம் பரம் பதம் சர்வகதம் சுரூக்ஷம் வரலாறு வேதத்துல நித்தியமான இடம் நித்தியம்னு பேர் வைகுண்டத்து பரம்னு பேர் நித்தியம் பரம் சர்வகதம் சுரூக்ஷம் அப்பேற்பட்டவன் தான் எல்லா ஊர்லயும் போடுறான். லோகத்தை சித்தி கொண்டு ஒரு ஊர் அவன் இல்லாத இடம் கிடையாது. அவனின்றியே அணு ஓர் அணுவும் அசையாது. சுசூக்ஷம் கண்ணால் பார்க்க முடியாது. பரம் பரத்துல ஆரம்பிச்சு இப்படி பரம் நித்தியபதம் விபோகோன்னு இதில் அனுபவிக்கிறார். அதனால சிறு அந்தர்யாமி சாதுராத்மியம் சாகா விபத்தி நாலு கரையார்கள் யூகம் சொன்னோம். அதனாலே கரை எபிரமிதம் சுரிதம் பெருமாளே நீ சரி ஹிருதயத்தோடு நிற்கிறையே அதே ஒரு கோவிலா கொண்டு இதுதான் புரியல எனக்கு. பரமபதம் சீராப்திதான் இருக்கு வசந்த ஸ்தானங்கள் ஆபாசமான அந்த மனுஷ சரீரத்தை ஹிருதயத்துல வந்து நிற்கிறையே கரை எபிரமிதம் சுஷிதம் சுரூக்ஷம் ஜாதம் ஏ கரீஷ கதம் ஆதரணாஸ்பதம் முக்கியமான இடத்தை விட்டு சின்ன குடிசை அவங்க இருப்பானா மனசு வருமா அரண்மனையில இருந்துக்குவேன் குறி குடிசையில் இருந்தா ஒரு கிணம் கூட இருக்க தோணாது. மனுஷ சுபாவம் பெருமாள் வைகுண்டம் யூகம் திருப்பாக்கம் ஸ்ரீராப்தி இந்த மாதிரி இடங்களில் இருந்துட்டு ஆபாசமான ரத்த மாம்சம் சேர்ந்து சரீரத்துக்குள்ள இருக்குள்ள எப்படி பாயிருக்க சுசூக்ஷ்மம் ஜாதம் கதம் ஆதரணா ரொம்ப பிடிச்சதான் அந்த இடம் பரமத்தை காட்டிலும் கோவிலை காட்டிலும் ஸ்ரீராப்தியை காட்டிலும் ரொம்ப இடம் வந்து நிற்கிறீங்க பக்தருடைய இதயங்களை எப்படி அப்படின்னு கேட்கிறார். பெரியார் அனுபவிக்கிறாரு பனிக்கடலில் பள்ளியோடு பழகு விட்டு ஓடி வந்து மணக்கடலில் வாழ வல்ல மாயமனார நம்பி தனிக்கடலே, தனிச்சுடலே, தனி உலகே என்று என்று உனக்கு இடமாக இருக்க என்னை உரித்து அக்கினையே தெரியாத அனுபவம் வரணும். பனிக்கடலில் பள்ளி ஓலை ஜில்லு இருக்கு, இந்த ஏஜில் எந்த மொழி பார்க்கடல தண்ணியே சில்லு, தண்ணீர் வீடு குறிச்சி பிறந்தது, சமுத்திரம் இன்னும் சிறு சிறுது அதிகம், பார்க்கடல் கேட்கவே வேண்டாம், சிறு அதிகம் பார்க்கடலில். அதுல ஆதிசேஷன் பத்திருக்க பாம்பே சில்லுன்னு இருக்கும், ஆதிசேஷன் எவ்வளவு ஆயிரம் தலை ஆதிசேஷன் சில்லு இருக்கக்கூடிய பார்க்கடல், அது மேல ஆதிசேஷன், அது மேல பதினா பத்திருக்க எவ்வளவு சில்லுன்னு இருக்கும், எத்தனை ஏசி கணக்கு பண்ண முடியும், முடியுமா? பனிக்கடலில் பள்ளிகோலை பழக விட்டு தினமும் ஆனந்த செய்யும் சந்தாகாரம் பொது விஷயம் அது பற்றக்கூடியவர் அது ஓடி வந்து அது யாராவது விடுவாரா? என் பக்தன் தியானிக்கிறான் அவங்களை எதிர்த்த பூர்வம் ஓடி வந்தாராம், ஓடி வந்து ஓடி வந்தாராம். ஐயோ நம்ம இங்க அனுபவிச்சிருக்கோம் பார்க்கடல்ல, நம்ம இருக்க வேண்டிய இடம் பக்தருடைய இதயம் தானே, மனக்கடலில் சிறிய ஓடி வரா வாழவல்ல எப்படி இடம் போறோம், நீ எங்க பரமபதம் முக்கால முக்கால் லோகம் சொல்லிட்டோம், பார்க்கடல் பெரிய இருந்தது அங்க சொச்சி வந்த அங்க வந்துட்டு மனக்கடலில் அரண்மனை இருக்கிற நம்மாதர் குடிசையில் எப்படி இருப்பாங்க, ஐயோ எப்படி உட்காருது, எப்படி படுக்கிறது, எப்படி மூச்சு வருது, எப்படி சுகத்தரவுங்கிறது வெறுப்பானது, அது வெறுத்தியா நீ மனக்கடலில் அங்கு எவ்வளவு அனுபவிச்சாலும் இது சுகமான இருக்குன்னு அது தகுந்த மாதிரி மனக்கடலில் சிறையில் வந்து பூந்துட்டு விஸ்வருடைய பகவான் எங்கும் பிறந்த நித்தியில் இருக்கவன் பார்க்கடல் இருக்கவன் அவன் வந்து இந்த சின்ன ஆபாசமாக நினைத்து உள்ள ஒரு ஹிருதயம் அதுக்குள்ள சின்ன தொண்டி அதுக்குள்ள எப்படி நீ இருக்க எப்படி இருந்த நீ வாழ வல்ல நீ சாமர்த்தியமா பெரிய இடத்துல இருப்ப சின்ன இடத்துல இருக்கு அனோரணி யான் மகதோ மகியான் உபசத்து பெரியவனுக்கு பெரியவன் சின்னதுக்கு சின்னதாக இருப்பான் அதனாலே வரிக்கல் மனக்கடலில் வாழ வல்ல மாய மனால நம்மளா புரியுமா அவன் தான் மாயன் ஆச்சரியமான சக்தி உள்ளவன் மாய மனால நம்பி லக்ஷ்மிநாதன் நித்திய கல்யாணம் அவன் வாழறான் நம்பி பரிபூர்ணனவன் நம்ம ஹிருதயத்தில் வரலாம் பாத்தியா அது வந்துட்டு என்ன சௌலபியம் அவன் யாரவன் தனிக்கடலே அவனே சமுத்திரம் குணக்கடலவன் அவன் இருக்கிறது எது உபரிசல் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய விஷ்டே மகதோமகியான் உபரிசு அம்பஸ்ய பாரே ஜல சமுத்திரத்துக்கு அப்பாற்பட்டவன் அங்கே இருக்கக்கூடியவன் புவனஸ்ய மத்தியே அவதாரங்கள்ல லோகத்துல எங்க வேணா இருக்கக்கூடியவன் லோகத்தை சித்திச்சு எங்க வேணா இருக்கான் எங்க இல்லை புல் பூண்டு நாகஸ்ய பிருஷ்டி லோகத்துல ஆதிசேகன் மேல பட்டிருக்கான் உட்கார்ந்து இருக்கான் இப்பேற்பட்டவன் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டி என்று வேதத்தை ஆழ்வார் தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே தனிச்சுடரே சூரியன் தெரியாம இருக்கான் அந்த ஜோதிஷம் உள்ள சூரியநாதன் பிரகாசிக்கிறவன் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய புஷ்டி இப்படி இருக்கானே உனக்கு இடமாயிருக்க என்னை இதெல்லாம் உண்டு என்னை தேர்ந்தெடுத்து ஹிருதயத்தில் தம்மாத்துல ஓட்டையை வந்து உட்காந்துருக்கீங்க சுரியம் சுரூக்ஷம் அதனாலே மின்னல் மாதிரி இருக்கார் அக்னிஹிதான் ஹிருதயத்தை உள்ள தோண்டி அதை பெருமாள் இருக்கார் அதுல ஹிருதயத்துல மேல அப்படி ஜோலை நெருப்பு ஜோலை வந்தா நுனி இருக்க முடியும் நாக்குன்னு வருது நுனி அக்னியுடைய நாக்கு முனியினான் சௌதாமணி நிபுதான் நவமேக கர்ப்பா அங்க எப்படி நுனியில பெருமாள் புதுசா ஒண்ணு பல பல பலன்னு புது மேகத்துல நீர்கொண்ட மேகத்துல மின்னல் வந்தா எப்படி இருக்கும் படிச்சு தெரியும் அதே மாதிரி பகவான் இருக்கிற ஹிருதயத்துல தஸ்யாசிகாதா மத்தியே பரமாத்மா விவசிதானே பெருமாளை பத்தி உபகரி சொல்லும் அதான் ஆழ்வார் அனுபவிச்சார் அதே மாதிரி விவித பகவா யூகா வாச அப்பரஞ்ச பதம் விபோகோ விஷகிரிமுகேடு ஏதேடு இச்சாவதி பெருமாள் இஷ்டப்படுறான் இறங்கி வரான் அவன் டீப் ஓட பண்ணிக்கிறான் சௌலபியம் விஷகிரிமுகேடு எங்க இத்தனை மன்றவன் திவ்யாலயங்கள வரான் சுயம்பிட்டத்துல வரான் கொள்ள குறைவரன் பூர்ணன் சொல்ல முடியும் பூர்ணமத பூர்ணமிதம் அவன் பூர்ணன் அவனே பூர்ணன் அதுலேருந்து நம்மளுக்கு தரான் பூர்ண பூர்ணத்திலேருந்து பூர்ணம் எடுக்கிறான் ஒரு பாத்திரத்திலே ஒரு சமாச்சாரம் எடுத்த உடனே குறைஞ்சி போறோம் பெருமாள் கிடையாது நம்ம எடுத்து நம்மளுக்கு கொடுத்தா கூட அங்க பூர்ணமாதான் இருப்பான் எடுத்தது எடுத்தா எங்கேயா பூர்ணம் இருக்குமா பூர்ணமத பூர்ணமிதம் உபரிச்சு பூர்ணாவே பூர்ணம் அதச்சுது பூர்ணத்திலேருந்து பூர்ணம் கொடுக்குறான் அதனால பூர்ணமே அவன், பரிபூர்ணன் பேரு. கொள்ள குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோஜல் புருஷன் ஆழ்வார்கள் பக்தர்கள் அனுபவிக்கிறார். கரீசே பெருமாள் அப்படி இருந்து அவதாரங்கள் விவித முக்கியேஷு விஷங்கேரி முக்கியேஷுனர் அச்ச அவதாரம் வரான், ஓடி வரான், விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு ஓடி வரான். தேவதையும் வைகுண்டத்துக்கு அவாரம் சேவைக்கு வர, பூமி தேவதை சேவைக்கு வர, பூமி நம்மளாம் சேவைக்கு வர நடுவோல இருக்கான். அப்ப விஷவாதம் இருக்கான், அச்ச அவதாரம் வந்துட்டான். இதே மாதிரி எத்தனையோ அவதாரங்கள் இருக்கான். திருமதி எத்தனை 108 திவ்யம் சொன்னோம். கோவில் திருமதி பெருமாள் கோவில், ஸ்ரீரங்கம், திருமலை, திருப்பதி, காஞ்சிபுரம், இது மூணு முக்கியமான திவ்யதேசங்கள். மூணுத்துக்கு திவ்யதேசங்கள் பாட்டு நடத்தி அனுபவிக்கிறார். அதே மாதிரி சந்தியாவனத்தில் வந்து 4 திவ்யதேசம் அனுபவிக்கிறோம். திருநாராயணபுரத்தை சேர்த்து அதனால அவதாரத்தில் பகவான் பக்தாவில் ஆட்கொள்ளணும் அப்படின்னு வரான். வங்கத்தில் தேசியம் அனுபவிக்கிறார். கரிகிரீச அவன் ஒரு விஷவாதிரி விழவ மலையில் இருக்கான், யானை மலையில் இருக்கான், அவசியம் இல்லை. ஏ வரதனே கரி கரிஹிச கிரிவரி விட்டங்கஸ்தாயினகம் கிட்ட வந்திருக்கான். அவனால் வைகுடத்துல இருந்து வாய்க்கையே வரலாம், வெளிய மலையில் இருக்கான். அஸ்திகிரி சின்ன கிரி, இது பருவதங்கள் கிடையாது, அஸ்தி கிடையாது, கிரி குன்னு இருக்கான். பார்த்தா குன்னு தெரியல, படி ஏறி போய் பெருமாள் சேவிக்கிறான், அது மலை. கரி இசை கிரிவரி விட்டங்கஸ்தாயினகம் கரிசி கிரியில அப்படி பெருமாள் நம்ம கோசம் பண்றாங்க எப்படின்னா வசந்த பண்றாங்க எல்லாம் பண்றது. அங்கே ஒரு மலை, இப்ப புறா வளப்பா சில பேர் புறா கொண்டு ஒரு கம்பம் கட்டி அதுல புறா கடை வர மாதிரி பண்ணுவோம், அது அப்படியே பறந்து வரும், அங்க பூமிக்கு வர அங்கேயே உட்கார சாப்பிடும். அதே மாதிரி புறா கொண்டு ஸ்தானத்தை அஸ்தி மலையில சின்ன மலையில நம்ம கோலம் உட்காரம் நம்ம போய் சேர்க்கலாம். கிட்ட கல்பவிக்ஷா அப்படி அங்க சாதாரண மரம் கட்டி புறாவை வளர்க்கிறோம். காஞ்சிபுரத்தை கல்பவக்ஷத்துல பெருமாள் இருக்கலாம், தேவலோகத்துக்கு கல்பவக்ஷம், அது கிட்ட போய் எதை கேட்டாலும் தரும், அது தண்ணியை கேட்டால் தாரத்துக்கு கொடுக்காது. ஆனா பெருமாள் மகாகல்பவக்ஷம் தன்னையே தரும் கற்பகம். அந்த பெருமாள் கல்பவக்ஷத்தால ஆன மரத்துல அந்த குரா கூட்டு இருக்கான், யானை மலையில அசையில வரவன் கையாறு என்ன ஏன் அப்படி இருக்கான், கையாறு கையாறு தொடர மாதிரி இருக்கு, எட்டி எட்டினா புறாவை தொடலாம், அந்த புறா கொண்டு தொடலாம், பெருமாளுக்கு சேவிக்கிறான்னு அர்த்தம். கல்பவிக்ஷாதி பவதிபரமரே போய் பெருமாள் அங்கே ஏறிருக்கான், அவன் கையிலே என்னவாலும் கேட்கிறான், நம்மளே போய் எடுத்துக்கிறான்ட்டு தஸ்ய ஹஸ்தாபஜயம். கல்பவிஷ போய் அவன் கேட்க வேண்டாம், நீ பெருமாள் போ அத்தையில் போ, புறா கூட்டு மாதிரி அந்த கல்பவிஷத்தை பெருமாள் இருக்கான், அவன் கையில் என்னவாலும் கேட்டு புரிஞ்சு நீயே இப்படி அனுபவம் விஷகிரி முகே அசு இத்தியாதி எக்ஸெட்ரா. உதாரணம் தான் திருமதி விஷகிரி முகே அசு இச்சா பெருமாள் ஓரமா யாராவது எப்படி எங்க இருக்கணுமோ அங்க வந்து அத்தியாவம் யாவும் இருக்கான். இப்படி அத்தியாவதார் சுயவித்தம் அச்சாவதம் எப்படி சொல்றது, சுயம் வித்தங்கள் விட்டு சொன்னான் பெருமாள் தானே உண்டாய நிறங்கள் ஸ்ரீமுஷ்ணம் வேங்கடம் சாகிராமம் நைமிசாரண்யம் தோட்டாதிண்ட வானமாவளி புஷ்கரம் பதிரி ஸ்ரீரங்கம் 8 சுயம் வித்தம் பெருமாள் தானே ஆவிர்பவத்திய இடங்கள் சுயம் வித்தம். அப்புறம் ஹிருதயங்கள் எல்லாம் அனுபவிச்சோம். பெருமாள் இங்கெல்லாம் யூகாவாசாக ஆலயமாக கொண்டான். பரஞ்சபல் யாரவன் பரவல நிலையிலானவன் இங்க வந்தான். வணக்க வணக்கதல் வாழவல்ல சொன்னது ஹிருதயம் வரைக்கும் வரான். விஷகிரி முகேது இச்சாவதி அவன் நன்றா வர முடியும். பெருமாள் சங்கல்பம் நான் இங்க இருக்கேன் அது அவன் இச்சா இசைனால வரான். விபவங்கள் பத்மநாபாதி எவ்வளவு அனுபவிச்சோம், அத எவ்வளவு முடியலையா பெருமாளை ஒரு விக்கிரம் பண்ணி ஆத்து ஆராதனை பண்ணு. சுரூபாம் பட்டிமான விஷ்ணு அர்த்தம் கோவில் மட்டும் இல்ல, கோவில் போக முடியாதவா எல்லாரும் விக்கிர ஆராமனுவா பழைய காலத்துல. அப்புறம் பயந்தன் விட்டா இப்ப சாலக்கிராம ஆராயணம் கூட பண்றது இல்லை. நீ ஆராயம் பண்றியோ பண்ணலையோ ஆத்துல சாலக்கிராமம் இருக்கணும், வடக்கு ஏது பொன்னாடிகளாக சேவை பாரியோ சாலக்கிராம ஆராயம் கூட வச்சுக்கிறது ஆத்துல ஏகத்தை கொடுத்துருவோம் பாபங்கள். அதனால பெருமாள் விக்கிர ஆராயம் பண்ணுவா, சுரூபாம் பட்டிமான விஷ்ணு அழகான விக்கிரம் பண்ணு, பிரதிஷ்டை பண்ணி ஏழை பண்ணி காத்துல விஷ்ணுவை பிம்பம் பண்ணிக்கோ, சுவர்ணாதிபிகி சுவர்ண விக்கிரம் பண்ணிக்கோ, இல்லைன்னா முடியலையா வெளியில பண்ணிக்கோ. இப்படி பஞ்சயோகத்தை பண்ணி வரைக்கும் எப்படியாவது விக்கிரம் பண்ணி சாஸ்திரோக்தமாக தானே பிரம்மரூபிணி பெருசு பண்ணி ஆகல, ஏழை பண்ணி ஆகலாம். ஏன்னா நீ பண்ற விக்கிரகம் பெருசான உடனே சக்தி உண்டு வருது. பரமபதத்துல என்ன சக்தியோ அந்த நீ ஆப்ல ஆகலாம பெருமாளுக்கு உண்டு. அர்த்தி கிரகாத்தையும் பேரு விலகி முகேதேவிச்சாவளி பரிரப்தையே. அது உனக்கு சேர்ந்தாக என்ன பண்றா திடநிகிதா நிஸ்தேகரித்வம் கை திரியில அசையில ஏறி பாகியே படியேறி போறீங்க திருப்பதியில. அது எப்படின்னா ஒன்னால ஏற முடியா ஏணி பெருமாள் ஏணியாவும் இருக்கா தயா ஏணியா இருக்கா. ஆ இந்த ஒன்னால ஏற பண்ண கவலைப்படாத, என் படியில காரை வச்சு ஏறி வா அப்படின்னு தயா தெய்வம் நிஷ்டேடி ஏணி ஏணியாக இருக்கான். சுயம் உதயினாம் ஏணியா இருக்கிறார் பெருமாள். அஞ்சு ரூபத்தில் இருக்கும் பெரு பிராட்டி ஏணியா இருக்கா. இப்படி இது விகிதம் உதாரணம் உதார சுபாவத்தார பெருமாள் எழுதியிருக்கார். அப்படி நமக்கு புத்திபூர்வமாக இருக்கக்கூடிய அவன் ஏணிவா. இப்படி இந்த ஸ்லோகத்தாலே தயா ஏணியா இருக்கா பெருமாள் ஏணியா இருக்கா தயாதேவி. தயாதேவி ஏணியாக பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்கலாம். ஏதோ சேவி என்ன மாதிரி ஏணி நம்ம ஏழை ஏணி பண்றோம், மூங்கிலால பண்றோம், சாதாரண டெம்பரரி ஏணி பண்றோம், குறைஞ்சி போடும் மெட்டல்ல பண்றோம், அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு போடும். பிராட்சி பண்ற ஏணி இருக்கேன் தய ஏணி. அது எப்படிப்பட்டது திட நிகிதா. அந்த ஏணி உடையாது திடமா இருக்கவன காப்பாத்தும். அதே மாதிரி படி ஏறி சேர்றவன் அதெல்லாம் தயாதேவியம் திடகிதா நிஷ்டம் தயே நிஜ பருவமிகி. இப்படி ஸ்வயம் ஸ்லோகமானது ஸ்வயம் உதயின சித்தாந்தி ஆவிஷ்கிருதாச்ச சுபாலயா வேத விபவ வியூஹா ஆவாசாஹ பரஞ்ச பதம் விபோஹ விஷகிரி முகேஷு ஏதேஷு இச்சாவலி பிரதிலப்தயே திருட வினிஹிதா நிஷ்டே நித்வம் தயே நிஜ பருவ விஹீனி. அந்த சோகத்தை அனுபவித்தார். 74வது சோகம் பத்மாதராயதையே லக்ஷ்மி பெரிய பிராட்டியாக்கு தோழியாகும். பெரிய பிராட்டி நமக்கு பெருமாள் சேர்த்து வைக்கிறா இறக்க குணம் பெருமாளை சௌரியம் ஆக்கி வைக்கிறா சௌசீலம் ஆக்கி வைக்கிறா. அவளுக்கு முக்கிய தோழியாரு தயை. உனக்காக நான் தயை இருக்கும் பாரு பத்மா அகையாலேயே ஜெகதிஷ்டியா. ஜனங்கள் பார்க்கா பெருமாளை பார்க்கணும்னு பார்க்கா பார்க்க முடியாது. யோகிகள் தியானம் பண்றா உபாசனம் பண்றா. அதனால பரலோகத்துக்கு எது சாதனம் அப்படின்னு சொல்லி எது ஹிதம் ஹிதம் இது என்று சொல்லி தான் கோழிய பறந்தவர்கள் பல கல்விக்காவல் செய்யப்பட்டவையினர் அகத்த பலாந்தரை. நீ என்ன பலன் கேட்கிறோ சரணாதி பண்ண அதை தர வைக்கிறார் தயாதேவி. எது ஸ்ரீயா திருமாயிதேகி பார்த்தா இவருக்கு போய் பலன் பெருமாள் நினைக்கிற போது பலவித காலத்து காவல் இவ்வளவு புண்ணியம் பண்றவையான கோவலு சித்தினானே அப்படி சித்தி வச்சு ஒரு பாகவதாக ஒத்தாசை பண்ணானே இப்படி சுருதம் பண்ணானே ஏற்றுக்கொள்றான். ஓ எது ஸ்ரீயா இவன் இஷ்டப்பட்டு பண்ணாதவள் அதை கணக்கில் வச்சு கணக்கில் காமிப்பாவும் அன்னைச்சே. இப்படி எத்தனையோ பலவித முகிச்சத்வம் மூடி இருக்க சூரியன் அவன் தெரியாது கண்ணுக்கு தெரியாது. அதனால ஏ தயாதையே நீ என்ன பண்ணலாம் காமிச்சு பிரதானம் இல்ல பத்திரமா. அப்படி லஜ்ஜ நிலைகளா இருக்காவும். இப்படி இவனுக்கு இது மட்டும் சொன்னா போடுவான் எவ்வளவு பக்தன் இவன் எவ்வளவு நல்லவன் பெருமாள் அஞ்சு ஆசைப்படுறான் ஆனா பெருமாள் சேர்த்துக்க மாட்டான் வேறே அப்படின்னு சொல்லி என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி சேர்த்து வைக்கிறாரே. முதல்ல பிராட்டி சேனாதி பண்ணுவான் தயார் கோவிலுக்கு போறான். ஆஹா வந்துட்டானே என்ன கோடி வந்துட்டானே அப்படி அவர் என்ன கூட சேர்த்து வந்துட்டானே அப்படி வைக்கப்படுறாளாம். அப்படி ஹிதம் எது ஜெகத் திருஷ்டா அப்படி வர்ற போது இவனுக்கு எது ஹிதம் அப்படின்னு பார்க்க இவன் பண்ண சுக பெருமாளுக்கு எடுத்து உரிக்கிறான். இதை மீது ஜெகத் திருஷ்டா கிருத்த இஹி இவன் என்னென்ன பண்றாரு லஜ்ஜ வந்துட்டான் அவருக்கு. இவன் வந்துட்டானே இவனுக்கு என்ன தரும் அப்படி பிராட்டியை பத்தி மக்கள் அனுபவிக்கிறார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதமும் வா கஸ்மை அஞ்சலி பரமும் வகதே விதீரிய அஸ்மீன கிஞ்சித் உச்சிதம் கிருதம் இத்யதாம் பக்தம் லஜ்ஜதே கதய கோய உதார பாவ. உதாரம் வேதமே கொண்டாடு தேவஜுட்டம் உதாரம் ஸ்ரீசுக்தம் உதார சபை ஆடி வழங்குறதுல பிராட்டி மாதிரி யாரும் கிடையாது. எப்படி உதார சபாவுங்க மற்ற அழகா அனுபவிக்கிறார். தயார் சந்தைக்கு போறான் பார்க்கா, பக்தன் வரான் பார்க்க, சேவிக்கிறான், ஆகான்றான், கை கூப்பிடான். ஐயோ கை கூப்பிட்டானே பக்தான், எப்படி பாருங்க கையை கூப்பிட்டானே பக்தி புகழ் பெருமாளுக்கே தயாரிக்கிறாரா. பத்தன் புஷ்பம் பரந்தோயம் நீ ஏதாவது ஒண்ணு கூட அந்த ரெண்டாவது லட்டு சக்கர முகல நான் ஆசைப்படுறேன்னா ஆசைப்பட மாட்டேன். பத்திரம் துளசி தந்த போதுதான் என்னால முடிஞ்சதுன்னு ஏற்றுடுவேன். பின்னாடி ஸ்வயம் நீ இட்டதெல்லாம் நான் தலையில ஏற்றுவேன்னு ஒரு இடத்துல பக்தன் இட்டத தர மேல வச்சுக்கிறாராம். அற்புதம் அணியோட பகவான், ஆஹா பக்தி தான் முக்கியம். பத்திரம் புஷ்பம் ஏதோ ஒரு புஷ்பம் புரிவதும் புகை நீர் நீ ஏதாவது ஒரு புரியலையா ஏதாவது விலைக்கு வாங்க முடியாமல் காட்டுல அங்கே புஷ்பங்கள் கிடைக்கும். புஷ்பம் பழம் அது இல்லையா விலை கொடுத்து வாங்க வேண்டாம். எத்தனையோ பழம் நாவது பழம் கராப்பழம் எத்தனையோ பழம் இருக்கு உனக்கு கையில் கூட போட்டு அது சொல்ல பத்தாம் புஷ்பம் பழம் இது கூட புரியலன்னு கட்சி தீர்த்த கொடுக்க மாட்டேன். அஞ்சு பார்த்து யாரையுமே தீர்த்தத்தை ஒன்று வச்சுக்கோ அதை சமர்ப்பி நான் சாப்பிட்றேன்னு தீர்த்தத்தை சாப்பிட்றதாவது தீர்த்தத்தை பருகிதான் முடியும். நீரை பருகிறான் அன்னத்தை பருகிறான் சொல்ல முடியுமா அன்னத்தை உங்கிறான். பெருமாள் சொல்ற நீ தோயம் இதெல்லாம் தீர்த்தத்தை கொடுத்தா கூட பக்தி போகிறத பக்தியோடு கொடுத்தேன்னா நான் சாப்பிட வேண்டும். அது தீர்த்தத்தை பல விதமாக ஓகாரிகளா மாற்றி பெருமாள் சாதவாயத்தையோ மாற்றி சாப்பிடலாம் உண்கிறான். உன்னுடைய நீரை அவன் உண்கிறான் பக்தி முகதம் அஷ்டாமி என்று சொல்றாரு. அப்படி பார்க்கார் திராட்டி பார்க்கார் பக்தர் வந்துதான். ஐயோ பக்தர் கை கூப்பிடுற கை கூப்பிட்டாரு என்ன கை கூப்பிட்டாரு அஞ்சலி பரமாமுத்ரா மனசை ஒதுக்கக்கூடியது அஞ்சலி கை கூப்பிடணும் ரெண்டு கையும் அஞ்சலி ரெண்டு கையும் சேர்த்து கை கூப்பிடுறது அஞ்சலியும் பேரு ஒத்த கை சல்யூட் அடிக்கிறது இதெல்லாம் கூடாது. பெருமாசனை போய் ஆச்சாரியார பெருமாளே ஒத்த கையார கூப்பிடுறது சல்யூட் பண்றது தாவரை தாவரை எப்படி பண்ணிக்கிறது அதெல்லாம் கூடாது. கையா கையை நன்னாக கூப்பிடணும் அது அஞ்சலி. வரலாறு சொல்ற தேசகன் அஞ்சலி என்று சாதாரண நினைக்காதே வருதுனே என்ன நீ தண்டிக்க வர நிறைய அஷ்டபுஜம் எட்டு புஜம் ஆயிரம் பத்தி எவ்வளவு ஆயிரத்தி எட்டு வர என்னை பார்த்து தொலைச்சொன்னும் வர பாபத்தை தொலைச்சொட ஓடி வர என்னட்டு உங்களுக்கான பெரிய அசலம் இருக்கு என்ன தெரியுமா அஞ்சலி வரம் தவனிகாஸ்தே அஞ்சலியம் அஞ்சலின்னு எங்கிட்ட அசலம் இருக்க நீ வரணும்னு இந்த அஞ்சலின்ற அர்த்தத்தை காமிக்கிறேன் நீ போட்டு எல்லா ஆயுதத்தையும் போட்டுற நீ தோத்து கூட்ட அப்ப அஞ்சலி பாருங்க அதான் அவர் சொல்ற தாயார் பார்க்கா அஞ்சலியும் கை கூப்பிட்டானே ஐஸ்வர்யம் அக்ஷர கதியம் இவனுக்கு என்ன கொடுக்கலாம் இந்த லோகத்துக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் தரலாமா இந்த அஞ்சலி கதையே போறாரு கையில் ஜீவா பரவம் தரலாமா யோகிகள் மாதிரி அதுவும் முடியாது. பரவம் பதம் வா பெருமாள்லேருந்து அவன் கேட்காதே இவன் பரவத்துக்கு கொடுத்துடலாமா கை எடுத்து அதுவும் போறாரு இவன் கை கூப்பிட்டு இதெல்லாம் போறாரு என்ன பண்றதுன்னு அதான் தரையை கொஞ்சதான் நம்ம தயாரா கொஞ்சம் தரை கொஞ்சாதான் இருக்கும். இத்தனை தேவதான ஸ்திரீ தேவதைகள் கண்ண மூசுன்னு தலை நிமித்து இருக்கும் அவ்வளவு இருக்காது தலை ஒளிஞ்சிருக்கா ஏன்னா கை கூப்பிடுறதுக்கு நான் என்ன பண்ண எதுவும் பண்ணாலும் நினைக்காது எங்கிட்ட வேற குறுக்கு வேற அதுக்குன்னு பருவத்துக்கு மேலே ஒண்ணு இருக்கா ஒண்ணு மணியே எங்கு லஜ்ஜதே கதைய என்ன உதாரணம் அனுபவிக்கிறது அப்படிப்பட்டவர் கோயம் உதார பாவகா அப்படி இப்படிப்பட்டவர் பெருமாண்ட போய் இவன் என்ன பண்ணான் தெரிஞ்சு சொல்றேன் என்ன எப்படிதான் பண்றானே சுகதங்கள் ஆரஞ்சு விதம் சொல்லுவா ராசங்கிக சுகதம் ஆனுஷங்கிக சுகதம் அபுத்தி பூர்வ சுகதம் யாதிக சுகதம் சாமானிய புத்தி பூரார் ராசங்கிக சுகதங்கள் குளம் வெட்டுறான் கோவில் வெட்டுறான் அதுக்காக நிலம் தரான் இல்ல மண்ணு தரான் இல்ல டொனேஷன் தரான் பக்கத்தாத்துக்காரன் தரான் இவன் தரான் இதெல்லாம் புண்ணியம் செய்யறது இவன் இது வரத தரணும் இஷ்டம் கிடையாது. ஏதோ ஒரு நல்ல காரி கோவில் போல நடந்து ஒத்தாசை பண்ணானா அது ஒரு சுகதம் அது பண கணக்கு வச்சுக்கிறார். ரெண்டாவது இவன் எதையே எரிக்காம ஏதோ ஒரு எடுக்கிறான் புத்திபூர்வம் செய்யறான் பயிர்த்தம் இல்லாத கூடவர் காஞ்சியில் போய் பட்டு புடவை வாங்க போறான் பெருமாள் சேவிச்சு வரான் என்ன சொல்லுவான் பட்டு புடவை வாங்கி நான் பெருமாள் சேவிச்சேன் சொல்றது ஆஹா நான் பெருமாள் சேவிச்சேன் அப்புறம் பட்டு புடவை வாங்கினேன் சொன்னா அழகு இப்படி ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கடைக்கு போனா பெருமாள் சேவை கழிச்சு அப்படி கிடைக்கிறது புத்திபூர்வமா சேவையும் போல அது ஒரு சுகம் ஆனுஷங்கிக சுகம் அபுத்திபூர்வம் பூர்வம்னு நினைக்கல. ஒரு சுவாமிக்கு விசிறி பண்ணிட்டு இருக்கான், அவருக்காக ஒரு சுவாமி பக்கத்தில் போயிடுறாரு. இந்த காலத்து அவருக்கும் போகுது, இவர் அவருக்கு விசிலும் பண்ணல. அது மாதிரி விசிறி அமைதி விகிதி புத்திபூர்வம் அவர் பண்ணல, இவன் தெரியாதே அந்த புண்ணியம் சேரும். பாகவதற்கு ஒத்தாசை பண்ணார். யாதிச்சிக சுகதம் என்ன சொன்னோம், விசிறி விசிறியுடைய காத்து அவருக்கு போதும். அதே மாதிரி வரிசையா போறோம், தீர்த்த யாத்திரா போறோம், ஒவ்வொரு நதிக்கும் ஒரு புண்ணியம் உண்டு. கோதாவரி, புஷ்கரம் இதெல்லாம் போறோம். கங்கா ஸ்தானம் போறதுதான் இவனுக்கு உத்தேசம். இவன் இப்படி சேத்திர கஷேத்திரமா நிறைய போறான் வச்சுருந்தோம். போற வழியில கங்கை, கோதாவரி, தொங்கபத்ரா இதெல்லாம் எனக்கு ஸ்தானம் கிடைக்குது. இவன் உத்தேசம் வந்து கங்கா ஸ்தானம் பண்ண போறான் காசிக்கு. நடுவுல இத்தனையும் சேர்த்து தான் கிடைக்கிறத போற வழி தண்ணி இருக்க ஸ்நானம் பண்ணாலும் போறான். கோதாவரி இருக்கு, கங்கை எப்படி இருக்கு, புஷ்கரம் இருக்கு. அப்ப கங்கை பண்றது வசதி ஸ்நானம் இதெல்லாம் கூட சேருது. இது ஒரு சுகதம். அபுத்தி போதுன்னு கங்கையில மரணம், காசியில மரணம் வந்தா அவனுக்கு ஜனம் கிடையாது, சாப்பிடம் சொல்றது. அதனால சில பேர் கங்கையில விழுவான். இவன் கரை ஓர உட்காந்து கங்கையில விழுந்துட்டான். இவன் மோட்சம் ஓடணும் இல்ல தெரிய வேண்டாம்னு வழியில தெரியாத கங்கையில விழுந்தான். அது வந்து புத்தி மரணம் ஓடிட்டு போயிட, கங்கையில சாகனம் போயிட, விழுந்துட்டான் ஆக்சிடென்ட். அவங்க நல்ல கதி, புத்திபூர்வம் இல்லாதவர் ஒரு சுகதம். யாதிச்சிக சுகதம் காதல் சமயத்துக்கு தனியார் நேரம், அர்த்தோதயம், மகோதயம், இப்படி அமாவாசை, தை மாசம் இதெல்லாம் சேர்ந்த சவண நட்சத்திரம் இவர் அஞ்சு சேர்ந்தாக்க அர்த்தோதயம் மகோதயம் சொல்லுவான். அதுல கொஞ்சம் குறை மகோதயம் புண்ணியகாலம் அர்த்தோதயம் மகோதயம் சமுதிரத்தானது போவாலே பாகவதெல்லாம் போறேன் சமுதிரஸ்தானது. அது விசேஷம் தெரிஞ்சு போறான். இது கிடைக்கிறது கஷ்டமாச்சே, எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருமே. அங்க போறான், ஸ்நானம் பண்றான், பக்கத்துல ஒரு மீன்பிடி சம்பளம் பண்றான். இவா ஸ்நானம் பண்ணி இவனை போய் மீன் பிடிச்சே ஸ்நானம் பண்றான். அந்த காலம் அர்த்தோதய புண்ணிய காலம் அவார்டு வேற மாதிரி இவனுக்கு வந்துடும் தெரியாதே. அப்ப யாதிச்சிக சுகம் அது எதிர்ச்சியே வந்த இவன் அர்த்தோதய ஸ்நானம் பண்ண போறான், மீன் பிடிச்சான், அர்த்தோதய சமயம் சந்திரஸ்தானம் கிடைச்சது. சாமானியமானது ஒருத்தன் பிராமணனுக்கு பூஜை பண்றான், பிராமண பூஜை விசேஷமாச்சே, அது ஒரு பிராமண சுவாமி கேட்டா அக்கியம் பார்க்கலாம் கொடுக்கலாம். அவன் யாருக்கும் தெரியாது, பிராமணன் பூஜை பண்றான், அவர் வந்து போயிடுறாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்து என்ன, அவர் யாருக்கும் தெரியும், அவனுக்கு பெரிய சுவாமி, பெரிய தியானபரர், ரொம்ப வைராக்கிய புருஷன், தேசியம் மாதிரி, அவருக்கு நீ பூஜை பண்றீங்க, அவர் கிடைச்சது அப்படி அப்ளை கொடுக்க பண்ண அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சுக்கிறான். இது சாமானிய புத்தியான புரியாரம் பண்றான், ஆனா பண்ணது விசேஷ சுவாமிக்கு இப்படி சுகங்கள்லாம் தெரிஞ்சது. இது தயாதேவி ஞாபகம் பண்றாரு, சுவாசங்கி இந்த அஞ்சு விதமான சுவாசங்கி சுகம், ஆதசங்கி சுகம், யாதிச்சிக சுகம், புத்திபூர்வம், பக்திபூர்வம், இப்படி இதெல்லாம் காட்டி பெருமாளை காமிச்சு இது பார், பெருமாளை காப்பாத்தி சொல்றாரு. அவர் தயை, அதனால பெருமாளை வசி பண்ண போறதுக்கு இவர் இருந்து இருக்கெல்லாம் லிஸ்ட் போட்டு காட்டுறான். பெருமாள் அவன் கொடுத்தானே கொடுக்கான், அந்த புண்ணியத்தை சேர்க்கிற விஷயம் கிடையாது. இப்படி யாரு செல்வது எப்படியோ சேரும். பரிஹலவது சித்தா பத்ம அசகாய தயனர் பகுச்சத்வாம். இப்படி சுகதங்கள்லாம் மூடி இருக்கு, நிறைய மூடி மூடி செய்கிறார். இப்படி பெருமாள் தயையை கொண்டு காட்டுறா கூட பகுச்சத்வான் மூடி வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கேன் கேட்கிறா பெருமாள். இது பார், பெருமாளுடைய சுகதங்கள் உள்ள இருக்கு, அதான் மூடி வச்சிருக்கேன் நான். உபகாரம் இதுதான். திவ்யதேசங்கள்ல ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவா, பெரிய தம்மை சேர்ந்தவாள் ஊழியர்களோ பக்தர்கள் ஜனங்களோ கொண்டு போய் நிறைய வண்டி வண்டியா பழம் கொடுக்குறான். நேர பார்க்க எட்டப்பட மாட்டான், திருஷ்டி வந்துடுவான். அந்த வண்டி பழங்களையோ கூட பழங்களையோ மூடி கொண்டு போவான் ராஜாக்கு. பெருமாளுக்கும் அப்படிதான், மூடி கொண்டு போவான், யாரும் பார்க்க கூடாதுன்னு. அப்படி திருப்பதி பெருமாள் நிறைய அனுபவிக்கிறான், சாதாரண போல கொஞ்சமாக அனுபவிக்கிறான். இருந்தாலும் கோவில வாத்திக்காரன் தாரம் போலதான் உண்டு. மடப்புள்ளிலிருந்து எப்ப தினமும் கொண்டு வர பொழுதுனி மாதிரி அழுக்கு துணிக்கு தாம்பாரம் இருக்கும், அதுல ஏதோ ரொம்ப காலத்துல தடி பண்ணி வைக்கிறா அது மஞ்சமா இருக்கும், அதை எடுத்துவான், அது அழகாக மூடுவான். பெருமாள் தடியை கொண்டு வரான், கொடை ரெண்டு பக்கம் கொடை, தாளம் மோலம் ஸ்லோகம் எல்லாம் போடுறது பெருமாள் மடப்பொழியிலேருந்து, மணிகள் கண்டை என்ன உள்ள என்ன தாம்பாத்த உள்ள அது கொஞ்சம் போல எழுது, அது மேல அழுத்து மூடிருக்கா, இது என்ன அவக்கடம். இப்படி சுகங்கள் எல்லாம் மறைச்சி வச்சு பெருமாளை மயக்கிறா. பெருமாள் பார்க்கல என்ன பண்றா, கூடியே சொல்லி ஆஹா பெருமாள் அவசியம் பண்ண போற அப்படி பக்தியார் வாழ்க்கை. பெருமாளுக்கு பக்தி தான் முக்கியம். இப்படி ஒரு ஆலயத்துல பெருமாள் உபகாரங்கள் சமைக்கலாம் பார்த்துருக்கோம். இப்படி ஹிதமிதி இப்படிதான் அனுபவிச்சு தயாதேவியானவர் உபகாரமாக சமர்ப்பிக்கிறார் பெருமாளுக்கு, இவன் ஏத்துக்க வைக்கிறார். ஸ்லோகமாக ஹிதமிதி ஜெகத் திருஷ்டியா கிருத்தைஹி அகிருத்த பராந்தரைஹி அமதி விஹிதைஹி அந்நீஹி தர்மாயிரிஷ்ய எதிர்ச்சயா பரணித பகுச்சத்வா பத்மாதராய தயே ஸ்வயம் பிரதிசதி. பெருமாள் காட்டா உள்ள உபகாரம் இருக்கு, நிறைய பண்ணிருக்கான், மறுத்தி வச்சிருக்கேன். நிஜாபி பிரேதம் அவத்வை இவனுக்கு என்ன கொடுத்தாலும் போகாதான் பெருமாள் காட்டுக்குவாரு, அதுவே வைக்கலாம் நினைக்கிறான். இவனுக்கு என்ன கொடுத்தா போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபநியாசங்களுக்கு முடியுது. தயாதேவி அனுபவிச்சோம், அடுத்த சனிக்கிழமை தொடரலாம். 74வது ஸ்லோகம் முடியுது. கவிதாக்கை சிம்மாய் கல்யாண விழாவை வேளாந்து ஒருவே நமஹா சுலம்.